தந்தி முகனு கிளைய தந்தி முகனு கிளைய கந்தனுக்கும் லாலி கந்தனுக்கும் லாலி கந்தனுக்கும் லாலி சதுர்மறை மூலனுக்கும் சதுர்மறை மூலனுக்கும் நேயனுக்கும் லாலி லாலி ஆடி பூர துதித்த ஆடி பூர துதித்த ஆண்டாள் நம் கோதை துடைத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மணி தேங்காய் கையில் கொடுத்து மஞ்சள் நீர் சுழற்றே